ത്രിവർഗ പഥവർത്തിനാം ത്രിഗുണലംഘനോദ്യോഗിനാം ദ്വിഷത് പ്രമഥനാർത്ഥിനാം അപി ച രംഗദൃശ്യോദയാഃ സ്കലത് സമയകാതരീ ഹരണജാഗരൂകാഃ പ്രഭോ കരഗ്രഹണ ദീക്ഷിതാഃ കൈവതേന ദിവ്യാ ഗുണാഃ. ഒൻപതാമത്തെ പദ്യം ശ്രീ അഭിധി സ്തവം. இந்த பத்தியத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை போற்றி பேசுகிறார் நம் சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய அனைத்து குணங்களுக்குமே ஒரு சக்தி உண்டு, நம்மை தூக்கி விடுவதற்கு, நம்முடைய பயத்தை போக்குவதற்கு, நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு. கீதையில சொல்லச்சே, பொதுவா நிஸ்ரேயஸ், அதாவது தன்னுடைய மேன்மைக்கு ஆசைப்படுறவன் மூன்று விதமா பிரவர்த்திக்கலாம். ஒன்று வந்து போக ஐஸ்வர்யம், இன்னொன்று கைவல்யம், இன்னொன்று மோக்ஷம். இந்த மூன்று விஷயங்களை ஆத்மாவுக்கு ஒரு நிஷ்ரேயஸ், ஒரு நைஷ்ரேயஸ் ஆனது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் கீத பிரகாரம் இந்த மூன்று மார்க்கங்களை பிரவர்த்திக்கலாம். அதாவது தர்மார்த்த காம ஒரு பக்கம், மோக்ஷம். மோக்ஷத்தில் ரெண்டு வகை, ஒன்று கைவல்யம், இன்னொன்று பகவத் அனுபவம் அல்லது பகவத் கைங்கரியம். இந்த மூன்று பேருமே பக்தியோகம் பண்ணலாம்னு கீதையில வரச்சே பிரபத்தியும் பண்ணலாம். ஆனா பொதுவா நம்ம பிரபத்தின்னு சொல்லச்சே மோட்சம் எம்பெருமான கைங்கரியம் சொல்றோம். ஏன்னா உபாயம்னு வச்சிருக்கச்சே அந்த ஈக்குவேஷன் அந்த லெவல்ல பார்க்கணும். இதை அவ்வளவுதான், பக்தியோகம் பண்ணி, பகவான்கிட்ட பக்தியோகம் பண்ணி இந்த மூன்றுத்துல எதை வேணா அடையலாம். ஒன்று போக ஐஸ்வர்யம் அல்லது கைவல்யம் அல்லது மோக்ஷம். ஆனா இந்த பக்தியோகம் பண்ணச்சே பலவிதமான இடையூறுகள் வரும். ஈஸ்வர பிரணிதானாத்வான யோகசூத்திரங்கள்லயும் பகவான சரணமடைஞ்சா அவன் அந்த இடையூறுகளை போக்குவான்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த இடையூறை எப்படி போக்குறான்னு கேட்டா பகவானுடைய குணங்களே போக்குகின்றன. எந்த குணத்துக்கு தான் அந்த சக்தி இல்லை, எதுதான் அதுல எக்ஸ்பர்ட் இல்லைன்ற ரீதியில அழகா இங்க கேட்கிறார். க இவத்தேன திவ்யா குணாக கரகிரகண தீட்சிதாக, கே ந கரகிரகண தீட்சிதாக, தே திவ்யா குணாக கே. அப்படி புரிஞ்சுக்கணும். கே இவ அப்படின்னு சொன்னா இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆஸ்கிங், அதாவது யாருக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அது மாதிரி அர்த்தத்துல எந்த குணத்துக்கு தான் உன்னுடைய குணம், உன்னுடைய குணங்களுக்கு எவைகளுக்கு தான் அந்த சாமர்த்தியமானது இல்லை, எந்த சாமர்த்தியம்னு கேட்டா இந்த மூன்று விதமான பிரவர்த்திகளை உடையவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை போக்குவதில், போக்குறதுல. அப்போ பிரபோ அப்படின்னு போட்டுண்டார். பிரபோன்னு சொன்னா பிரபுவே, பிரபுவான அரங்கநகரப்பனே. இதுல கேள்வியா இருக்கிறதுனால கே இவ திவ்யாக குணாக தீட்சிதாக ந, தே கே இவ திவ்யாக குணாக தீட்சிதாக ந. இதுதான் வந்து சிம்பிளா அந்த அன்வயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் பங்கு. என்னன்னு கேட்டா பிரபோ தே கே இவ திவ்யா குணாக தீட்சிதாக ந. ஆனா ஸ்லோகத்துல க இவன் தான் இருக்கு, அது ஒரு சந்தி. கேக்கு அப்புறம் இவ, ஏகாரத்துக்கு அப்புறம் இக்காரம் வந்ததுனால அது ரெண்டு விதமா மாறும். ஒரு விதத்துல வந்து அந்த ஏகாரமானது லோபமாயி அ நிக்கிறது. அப்ப கே இவ பிகம்ஸ் க இவ, அப்படி இருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டா உன்னுடைய தேன தவதே, உன்னுடைய கேன்றது கஹ கௌ கே, இது கிம் சப்தத்தினுடைய புல்லிங்கத்துல பகுவச்சனம். ஏன்னா குணாகாக்கு இது ஒரு விசேஷனம் மாதிரி. கே இவ திவ்யாக குணாக, எந்த சிறந்த குணங்கள் தான் தீட்சிதாக ந. தீட்சிதன்னு சொன்னா ஒரு விரதத்தை மேற்கொண்டவன் அர்த்தம். தீட்சா, தீட்சான்றது விரதம், தீட்சிதன்னா அந்த விரதத்தை மேற்கொண்டவன் அல்லது ஒன்னதுல எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கலாம். தீட்சிதாக ந சந்தி அப்படின்னு கேட்கிற மாதிரி எவைகளுக்கு தான் அந்த ஒரு சக்தி இல்லை அல்லது எது அந்த விரதத்தை மேற்கொண்டவைகளாக அவைகள் இருக்கும்போது எவைகளால் தான் முடியாது, முடியும் அப்படின்னு தாத்பரியம். இங்க எதுலன்னு கேட்டா கரகிரகண தீட்சிதாக, கரம்னா கை, கிரகம்னா புடிச்சுக்கிறது. அப்ப விழச்சே யாராவது கையை பிடிச்சி தூக்கணும் இல்லையா, அதான் கரகிரகண தீட்சிதாக ந சந்தி அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு.

அப்ப ரங்க திருஷ்ய உதயாகன்னு சொன்னா ரங்கத்துல கூடிய திருஷ்யம்னா காட்சி அல்லது தெரியக்கூடிய உதயாகா உதயக உதய உதயாகா இந்த குணங்களுக்கு விசேஷமா போடுது. ஒரு தான் அந்த பார்த்தோம்னா பிரபோ ரங்க திருஷ்ய உதயாகா திருஷ்ய உதயாகா அ உ சேர்ந்து திருஷ்யோதயாக ஆயிடுது. ரங்க திருஷ்யோதயாகன்னு சொன்னா திருவரங்கத்தில் புலப்படக்கூடிய இந்த அந்த தோற்றத்தை உடையவைகளான தே கே இவ திவ்யா குணாக உன்னுடைய கே இவ திவ்யா குணாகன்னு பார்க்கச்சு எந்த சிறந்த குணங்கள் தான் அப்படின்னு சொல்லச்சு. இதை நம்ம கடைசியா அந்த தீட்சிதாக நான் கூட கொண்டு போகணும். குணாகா திரிவர்க்க பதவர்த்தினாம் போகேஸ்வரத்தை விரும்பக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை வேண்டக்கூடிய திரிகுண லங்கனோத்யோகினாம் லங்கன உத்யோகினாம் லங்கனோத்யோகினாம் அல்லது இந்த பிரகிருத்தியை கடந்து தன்னுடைய ஆத்ம அனுபவத்தை கைவல்யம் என்று எனப்படக்கூடிய ஸ்திதியை அனுபவிக்கக்கூடியவர்களான அவர்களுக்கும் மேலும் அப்பிச்ச துஷத் பிரமதன அர்த்தினாம் பிரமதனார்த்தினாம் சந்தினால பகையை ஒழிக்கணும் அல்லது பகவானுக்கே கூட பகை ஏற்படக்கூடாது எந்த விதமான அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது காப்பு திருக்காப்புன்னு பெரியார் பரமேகாந்திகளா இருக்கக்கூடியவா பகவானுக்கு எந்த விதமான வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பண்ண அந்த மாதிரி ஒன்று தனக்கு பகவத் அனுபவம் ஏற்படாம இருக்கக்கூடிய ஏற்படாம தடுக்கக்கூடிய பாபராசிகளை எதிரிகள் அவைகளை போக்கடிக்கிறதுக்காக வென்றவா அல்லது அதை கூட மறந்துட்டோ பரமேகாந்திகளாக பகவானுக்கு எந்த விதமான இப்ப ரங்கன இப்ப சுவாமி விவேகன சமயத்துல பெருமாளுக்கே ஒரு ஆபத்து இருந்ததுனால அந்த ஆபத்து போகணுன்ற மாதிரி அதுக்கு பிரார்த்திக்கிறவாளுக்கும் அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடியவாளுக்கு ஸ்கலத் சமய காத்தரி ஹரண அவ நழுவக்கூடிய அல்லது தவறக்கூடிய சமயங்கள்ல அந்த பயத்தை போக்கடிப்பதற்கா போக்கடிப்பதில் ஜாகரூக்காக கவனம் உடையவர்களா இருக்கிறதுல கரகிரகண தீட்சிதாக ந கை கொடுத்து காப்பாத்துறதுல கையை பிடிச்சிட்டு காப்பாத்துறதுல எந்த குணங்களுக்கு தான் அந்த சக்தி இல்லைன்ற ரீதியில அழகா கேட்கிறார். அதாவது எல்லா குணங்களுமே ஒப்பற்று உயர்ந்து விளங்குகின்றனன்னு இது இந்த குணங்கள் அங்க கொண்டாடி இருக்கார். தயைன்ற ஒரு குணத்தை தயா சதகம்ன்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஸ்தோத்திர பாடம் அதுல முழுக்க அனுபவிச்சிருக்கார். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்திலையும் 33வது பத்தியத்துல சுவாபாவிகி தவதையா இதினாந்தராயகன்னு நான் எங்கேயோ எவ்வளவோ மோசமான நிலையில இருந்தேன் நான் அப்படியே இருந்திருப்பேன் உன்னுடைய தயை மாத்திரம் குறுக்க வந்து என்னை ரட்சிக்கலன்னா நான் அப்படியே மிகவும் மோசமான நிலையில இருந்திருப்பேன் அழகா அங்க சாதிக்கிறார். இப்படியெல்லாம் சுவாமி இந்த ஸ்லோகத்துல இந்த அபிஹிதி ஸ்தவத்துல 9வது பத்தியத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார் அனுசந்தானம் பண்ணுகிறார்.